ஸ்லோகத்துல அத்தியாயங்கள் நாலு இருக்கு. அந்த நாலு அத்தியாயங்களுடைய அர்த்தம் என்ன? அந்த மாதிரி நாலு அத்தியாயங்கள்ல முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம், அடுத்த ரெண்டு அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் முதல் ரெண்டு அத்தியாயம் பிரம்மத்தை பத்தி சொல்றது, அடுத்த ரெண்டு அத்தியாயம் உபாயம் பிராப்தி எது பிராப்தியம் எது அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னாக்கா அப்ப பிரம்ம விசாரம்ன்றது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு கேட்டா கிடையாது. பிரம்மத்தை பத்தி தான் விசாரம் பண்றது. ஏன்னாக்க பிரம்மன் தான் சித்தோபாயமா இருக்கு. சித்தோபாயமான பிரம்மத்தை அடையறதுன்றதை பத்தி சொல்றதுனாலையும் உபாசனம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்றது. அப்பவும் பிரம்மத்தை தான் நாம வந்து சிந்தனை பண்றோம். ஆகவே நாலு அத்தியாயங்களையும் பிரம்ம விசாரம் தான் பண்ணப்படுறது அப்படின்னுட்டு பதினேழாவது ஸ்லோகத்துல சாயத்திருவினார் சுவாமி. இப்போ பதினெட்டாவது அத்தியாயம், பதினெட்டாம் அத்தியாயங்கள் பதினெட்டாவது ஸ்லோகத்துல அத்தியாயம் சொல்லிட்டேன். பதினெட்டாவது ஸ்லோகத்துல மொத்தம் பதினாறு பாதம் இருக்கலையும் அந்த பதினாறு பாதங்களிலையும் என்ன என்ன சாய்க்கிறார் சுவாமி, அத அழகா இங்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு பாதங்கள்லயும் ஒவ்வொரு அபூர்வ விஷயம் இருக்கும். முதல் அத்தியாயம் சமன்மயாத்தியாயம் அப்படின்னு சொன்னோம். அப்ப சமன்மயாத்தியாயம் சொல்லிட்டா ஒரு அத்தியாயத்துல மொத்தத்தை அப்படியே சொல்லணும் போலானே, என்னத்துக்கு அதை பிரிக்கணும்? பிரிச்சாக்க ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு அர்த்தம் சொன்னாதான் பிரிக்க முடியும். அர்த்தம் இல்லாமல் தனியாக ஒரு பாதத்தை பிரிக்கிறது அப்படின்றது தவறு. ஏற்கனவே அதிகரணங்களை பிரிக்கிற சமயத்துல பதினாறாவது சோழர் சுவாமி கேட்கிற ஒரு சூத்திரம் இருக்கு, அதுல ஒரு அதிகரணத்துல ஒரு நாலு சூத்திரம் இருக்குன்னாக்க சில பேர் ரெண்டு சூத்திரம் அந்த அதிகரணம் இன்னும் ரெண்டு சூத்திரம் இன்னும் அதிகம் அப்படின்னு பிரிச்சுடுவா, அந்த மாதிரி பிரிக்க கூடாது. அது காரண காரியம் இல்லாம பிரிச்சா தவறு. அதனால எப்படி எப்படி பிரிக்கப்படணுமோ அப்படி எப்படி பிரிக்கப்படணுமோ, அதனால அதுக்கு பாத அர்த்தம் சொல்லி ஆகும். பாதார்த்தம் சொன்னாதான் அப்ப ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சொல்றது, ஏன் இந்த பாதத்தை பிரிச்ச, பாதத்தை பிரிச்சதுனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது, இல்லைன்னாக்கா அது கேள்வி கேட்பா இது வந்து தவறான பிரிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யக்கார அதாவது சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லல இது மாதிரி இதை பத்தி நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். ஆனால் பாஷ்யக்காரர் ஸ்ரீ சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக அதுக்கு பிரிக்கிறார். இப்போ ஒரு அத்தியாயம் மதுர அத்தியாயம் சமன்மயாத்தியாயம்னு பேரு. இந்த சமன்மயாத்தியாயத்துல நாலு பாதங்கள் இருக்கு. முதல் பாதம், ரெண்டாவது பாதம், மூணாவது பாதம், நாலாவது பாதம். இந்த முதல் பாதத்தை என்ன பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா வேதாந்த வாக்கியங்கள், அந்த வேதாந்த வாக்கியங்கள்ல ஜெகத்காரணத்துவம், ஜெகத்காரணம் எது அப்படின்னு போதிக்கப்படுற வாக்கியங்கள் எந்தெந்த வேதாந்த வாக்கியங்கள்ல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதோகாஜ்மான் கௌதான் ஜாயந்தே எனக்கு அசான் ஜீவந்தி எப்பையும் சொல்லி சொன்னாக்கா எதிலிருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டாகின்றனவோ, பூதங்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ, எதனால ஜீவிச்சுருக்கோ, எதுல போய் லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றது. அதே மாதிரி சதேவ சோமியமக்ராசி ஏகமேவா திருத்தீயம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இன்னொரு வாக்கியம் சொல்றது ஆகாசோ சில சப்தங்கள் இருக்கு, ஆகாசம் சத்து ஆத்மா ஆனந்தமயம் அத மாதிரி பொதுவா பிரம்மம் அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொதுவா ஆகாசம் நமக்கு என்ன தெரியும், இந்த பூதாகாசம் மகாபூதம் ஆகாசம் மகாபூதம் இருக்கு அதான் நாம நினைச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஆகாசம்னாக்க பிரகாசத்தோட பூரணத்துதான் ஆகாசம். ஆகாசேதி சுமந்தாத்து ஆகாசத்தே சுமந்தாத் காசத்தே பரவி பரவி பிரகாசிக்கின்றது. எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது பிரம்மத்துக்கு கஷ்டம். அது இப்ப அது பிரம்மஸ்திரதை அமைப்போம் சித்தாந்தம் சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் ஒரே சந்தேகாஸ்பதமா இருக்கு. ஸ்பஷ்டமா இது வந்து சேதனம் தான், அச்சேதனம் தான், அல்லது பிரம்மன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருந்ததுனாக்க அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுல சொல்லப்படுற பதங்களுக்கு என்ன அர்த்தம், ஆகாசம் சொன்னா என்ன அர்த்தம், பிரம்மம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம். அதான் அந்தராஜத்து வித்தியம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எந்திரமானா இருக்கும், யாதவ பிரகாசம் இருக்கும், எதுல சண்டை வந்தது, கத்தியாசம் அப்படிங்கிற சப்தத்துல தான் தயாரா வந்தது. அதுலதான் அவர் ஒரு அர்த்தம் சொன்னார். அந்த அர்த்தம் சொல்லிட்டு எந்திரமானாருக்கு கண்ணுடைய சுட சுட சுட ஜனம் கொடுத்துட்டு, ஏன் அப்படின்னா எந்திரமானுடைய கண்ணுக்கு இப்படியா அர்த்தம் சொல்லுவா அப்படின்னா, அந்த வாக்கியத்தை சொல்லக்கூடியது அந்தராசித்ய வித்தியை. நாங்க சொல்றது அதை ஏதோ அந்தராசித்தியே கிரண்மய புருஷோ திருஷ்யதே இருக்கு. அங்க வந்து ஒரு ஆதித்ய மண்டலத்துல, ஆதித்ய மண்டலத்துல ஒரு உஜ்வைதம் ஜொலிக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கான், அவனுக்கு அழகா ஜொலிக்கக்கூடிய திருக்கைகள், திருவோடு திருமேனி, என் திருக்கேசம் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு ரெண்டு கண்கள் இருக்கு, தாமரை போன்ற ரெண்டு கண்கள், அப்படி இப்படின்னு அழக அழகழகான அர்த்தங்கள்லாம் அங்க சொல்லப்படுது. அதுல இவர் வந்து இங்க சொல்லப்பட்ட அந்த புருஷன் யார் அப்படின்லாம் சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விகிரகத்துல ஆகாச சொல்றது, இன்னொரு விகிரகத்துல பிராணனை பத்தி சொல்றது, அந்த பிராணன் யார் எழுதணும். கடைசியில இந்திரன் ஒருத்தன், அந்த இந்திரன் வந்து அவங்ககிட்ட போய் ஏதோ கேள்வி கேட்டு எனக்கு எது கிதமோ அதை நீ உபா எனக்கு வந்து நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறான் பிரதர்தனன். இந்திரன் சொல்றான், என்னையே உபாசிச்சு அப்படின்ட்டான். என்னையே உபாசிச்சுன்னு சொல்லிட்டாக்கா அது எப்படி, அது ஒரு ஜீவன் பெருமானுக்கு அணங்கின ஒரு சுரநாயகன், சொர்க்கத்லோகத்தை ஆள்றவன் இந்திரன். அந்த இந்திரன் என்னையே உபாசிச்சதோ அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எப்படி சொல்லணும். இது இவைகளுக்கெல்லாம் இந்த முதல் பாத்தத்துல இவைகள்லாம் சர்ச்சை விசாரிக்கப்படுறது. இதெல்லாம் இந்த பதங்கள் எல்லாம் பாத்துக்கோங்க, என்னையே உபாசிச்சிரு, ஆகாசத்தையே உபாசிச்சிரு, பிராணனையே உபாசிச்சிரு, சத்தையே உபாசி, ஆனந்தமேனையே உபாசி, இரண்மைய புருஷனையே உபாசிச்சிரு. இப்படி சொன்னாக்கா இது எதுல அன்வீக்கிறது ஸ்பஷ்டமா ஒண்ணுமே தெரியல. இதனால என்ன பண்ண வாஷிகார, இந்த முதல் பாதம் இருக்கு இல்லையா, அஸ்பஷ்ட தரம், ஸ்பஷ்டம் இல்ல அஸ்பஷ்டம் இல்ல, அஸ்பஷ்ட தரமான ஜீவன் அதான், அதாவது சாங்கியம் சொல்ற அச்சேதனங்கள், பிரகிருதி, பிரகிருதினேற்றை மூணு குணங்களோட கூடின பிரகிருதி, சத்ரஜஸ்தம குணங்களோட கூடின பிரகிருதி, இவைகளை வந்து காரணம் எதற்காரணமா சொல்லணும் அப்படின்னுட்டு சாங்கியம் வந்து ஆட்சேபிக்கிறான். இன்னும் சில பேர் ஜீவனே இருக்கட்டும்னு ஆட்சேபிக்கிறார். இவைகெல்லாம் அஸ்பஷ்டதரமா இருக்கும், ஸ்பஷ்டம் இல்ல அஸ்பஷ்டம் இல்ல, அஸ்பஷ்டதரம் ரொம்ப அஸ்பஷ்டம், ஒண்ணே புரியாது, எந்த எதை சொல்றதுன்னே தெரிய கூட ஊகிக்க முடியாது. அது ஜீவனையா அல்லது பிரதானத்தையா தெரியாது, அல்லது பிரம்மத்தையா. இப்படி அஸ்பஷ்டதரமா இருக்கக்கூடிய ஜீவாதிரிஞ்சிக்க வாக்கியங்கள், ஜீவன் அதே மாதிரி அச்சேதனம், இவைகளை அஸ்பஷ்டதரமாக சொல்லக்கூடிய வாக்கியங்கள் முதல் பாதத்தில் விசாரிக்கப்படுகின்றது. இத சொல்ற இந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாதம் நாலு பாதம், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி பாருங்க, அஸ்பஷ்டதரம், இரண்டாவது பாதம் அஸ்பஷ்டம், மூணாவது பாதம் ஸ்பஷ்டம், நாலாவது பாதம் ஸ்பஷ்டதரம், அது தாயான காரியம். என்னன்னாக்க அப்படியே சித்தாந்தம் தோணணும்னு இருக்காம நிற்போம், கடைசியில் பார்த்தா அவக்கம் போது அந்த வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா அவால் சொல்லும். அது இப்படி முதல் அத்தியாயத்துல நாலு பாதங்கள், அதுல முதல் பாதம் அஸ்பஷ்டதரம், இரண்டாவது அஸ்பஷ்டம், மூணாவது ஸ்பஷ்டம், நாலாவது சாயானுசாரி, அதாவது ஸ்பஷ்டதரமா இருக்கும். இப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னா, அதுக்கேற்ற வாக்கியங்களை வச்சு சூத்திரக்காரர் விசாரிக்கிறார். முதல் பாதத்தில் ஜீவனுடைய லிங்கமே தெரியாது, பொதுவாக ஒரு புருஷன் இந்திரன் அப்படின்னு இருக்கும், ஆனா இவன் ஜீவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆகாசம் தான், பிரகிருதி தான் ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது. இரண்டாவது பாதத்துல பாருங்க, அங்க வந்து வைஸ்வானரன் ஒரு வாக்கியம், அத மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கான், பிரதேசத்துக்குள்ள இருக்கான், கண்ணுக்குள்ள இருக்கான், இப்படிதான் விசாரம் பண்ண போறாங்க. ஆனா நாங்க என்ன இருக்கோம் அப்படின்னாக்க, மனசு, இந்திரியங்கள் இவைகளோட சேர்ந்து இருக்கிறதுன்னு சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அஸ்பஷ்டத்தரம் போய் அஸ்பஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஜீவனுடைய அடையாளங்களை சொல்லுங்க, ஜீவனுடைய இங்கங்கள் அஸ்பஷ்டமா தெரியும். முதல்ல அஸ்பஷ்டதரமா தெரிஞ்சது, இப்ப அஸ்பஷ்டமா தெரியுது. மூணாவது பாதத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நாடி, நாடிகள், உடம்புல நாடிகள்லாம் இருக்கு இல்லையா, நரம்பு எல்லாம் சொல்லணும், அவைகள், அதே மாதிரி இந்திரியங்கள், அதே மாதிரியாக சரீரம், இதையெல்லாம் சேர்த்து சொல்றது. இதெல்லாம் ஜீவனுக்கே சம்பந்தம், ஜீவனுக்கே சம்பந்தம் இங்க இருக்கிறதுனால இது ஜீவ விஷயமா இருக்கும்னு ஸ்பஷ்டமா தெரியுது. கடைசி பாதத்துல பார்க்க முக்கால்வாசி வாக்கியங்கள் எல்லாம் என்ன இருக்கும்னா ஸ்பஷ்டமாவே தெரியும், ஸ்பஷ்டதரம். அதாவது இவைகள்லாம் வந்து ஜீவனையோ அல்லது சாங்ஷன் சொல்ற பிரதானமான அச்சேதனமோ அவைகளையோ தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்பஷ்டதரமா தெரிஞ்சிடும். சாயா, சாயான நிழல், சித்தாந்தம் என்ன சொல்றோமோ அதுக்கேத்தாம நிழலா இருக்கும், அவ சொல்றதுக்கு நிழல் மாதிரி அப்படின்னு சொல்றது. இத முதல் அத்தியாயத்துல விஷயம், இப்ப இரண்டாவது அத்தியாயத்துல என்ன விஷயம், மூணாவது அத்தியாயத்துல என்ன விஷயம் அப்படின்னு நீங்க சாதிக்க போறேன். ரெண்டாவது அத்தியாயத்துல நாலு பாதம் இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் அதிரோதாத்தியாயம், நேற்று சொன்னோம் அதிரோதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிற மதங்கள்னால நமக்கு விரோதம் கிடையாது. அதே மாதிரி நம்ம மதத்துக்கு விரோதமாக சொல்ற பட்சங்கள் எல்லாம் தோஷங்கள் உள்ள உடையது அப்படின்னு அவளை தள்ளி. முதல்ல நம்ம பேர்ல அஹிதத்தை சொன்னான், அஹிதம், ஹிதம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதை அடுத்து எங்க பட்சம் ஹிதமானதுன்னு சொன்னேன். அடுத்த பாதத்துல அவாள்தான் அஹிதங்கள், அந்த அஹிதங்கள் எல்லாம் அடிச்சுட்டு எங்களுதான் ஹிதம் ஸ்தாபிக்கிற. மூணு நாலு பாதங்கள்ல, மூணாவது பாதத்துல இந்த போக்கியமா நமக்கு எது எது இருக்கு அப்படின்னாக்க, லோகத்துல நம்ம பாக்குற வஸ்துக்கள்லாம் நமக்கு போகம் தானே. ஆகாசம் இருக்கு, அந்தரிக்ஷ ஆகாசம், அந்த ஆகாசமும் போகம். அந்த வாயு இருக்கு, மகாபூதம், அந்த வாயு இல்லைன்னு நம்மளால சுவாசிக்கவே முடியாது, அதனால அதுவும் நமக்கு போகமா இருக்கு. ஜலம், நீரின்றி உலக அமையாத உலகம், அதனால அந்த ஜலம், அதை நாம் அது பண்றோம். அது மாதிரி வெளிச்சம், தேஜஸ்து, அதுவும் வேணும் அது. அது மாதிரி பிரதிவி, இந்த பிரதிவியில உள்ள தாவரங்கள் எல்லாம் சந்தோஷமா நாம் பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் போகங்கள், போக்கியங்கள். அந்த போக வஸ்துக்கள்லாம் போக்கியங்களா இருக்கக்கூடியது, அவைகளுடைய உற்பத்தி என்னன்னு மூணாவது பாதம். நாலாவது பாதத்துல அந்த போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கே அதை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சோன்ன அதனுடைய உபகரணங்கள் என்னென்ன, இந்திரியங்கள்லாம் உபகரணங்களா இருக்கு, முச்சப்பிராணம் உபகரணங்களா இருக்கு, சரீரம் உபகரணங்களா இருக்கு, இவைகளை எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட உற்பத்தி இருக்கு, அதன் சுரூபம் என்ன, அது மாதிரிலாம் விசாரிச்சு போறாரு. எப்படி ரெண்டாவது அத்தியாயத்துல அதிரோதாத்தியாயம், மூணாவது அத்தியாயத்துல சாதனாத்தியாயம் பேரு. அதுல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற தோஷம் என்ன, நாம அடைய வேண்டிய பரமாத்மாவுடைய குணம் என்ன, குணம்னாக்க நல்ல விஷயங்கள், நம்ம கிட்டலாம் ஹேயங்கள், அவங்க இருக்கிறதோ ஹேய பிரத்தனீகமான கல்யாணங்கள், திருக்கல்யாண குணங்கள். ஆக நம்ம கிட்ட இருக்கிறதையும் அவங்க கிட்ட இருக்கிறதையும் விசாரிக்கிறது முதல் ரெண்டு பாதம். அதுக்கு பேர் வைராக்கிய பாதம், பேரு உபயலிங்க பாதம். வைராக்கிய பாதம் முதல் பாதம், உபயோகிங்க பாதம் ரெண்டாவது பாதம். அதெல்லாம் சொன்ன பதினாறாம் சொல்லச்ச. அதன் பிறகு மூணாவது பாதம், மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் உபாசனங்களுடைய வகை, அவைகள் எப்படிப்பட்டது என்ன, சாதாரண உபாசனம், பிரம்ம உபாசனம் எப்படிப்பட்டது, அங்க உபாசனம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் பற்றி விசாரிக்க வந்தது. நாலாவதுல அங்கங்கள், அங்க அங்க பாதம் பேரு, உபாசனத்துக்கு எவைகள்லாம் அங்கம், அதெல்லாம் சொல்றது. அஞ்சாவதுல நாம உபாசனத்தை அனுப்பிச்சோம்னாக்கா அதனால வர்றது என்ன பலன் அப்படின்னாக்கா, முன்னாடி பண்ண பாபங்கள் தொலையும், பின்னாடி பண்ற பாபங்கள் ஒட்டாது. அதாவது தப்பு தெரியாம பண்ண பாபங்கள் ஒட்டாது, தெரிஞ்ச பாபங்கள் எல்லாம் பண்ணா பிரயாசம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் பாதத்துல சொல்றேன், பலாத்தாயத்துல ஆவர்த்தி பாதி. ரெண்டாவது பாதத்துல உத்ராந்தி, இங்கே எப்படி இவன் கிளம்புறான், ஏன் எப்படி கலந்தரணும் அப்படின்றத பத்தி சொல்றது. மூணாவது பாகத்துல போற வழி, அச்சிராஜி மார்க்கம், அது சொல்றது. நாலாவதுதான் பணம், என்ன பணம், பிரம்ம பிராப்தி இருக்கே அதுதான். இந்த மாதிரியாக பதினாறு பாதங்கள்ல என்ன என்ன அர்த்தம் சொல்ற அப்படிங்கறத பத்தி இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்துல சுவாமி எசியன் விவரிக்கிற அதை பாருங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அபூர்வமான விஷயங்களும், அந்த அபூர்வ விஷயங்கள் என்னன்னாக்க பாதார்த்தங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், பதினாறாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்தது, அந்த மாதிரி விஷயம் வரல. அதுல எத்தனை அதிகாரங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து, எத்தனை அதிகாரங்கள் அவைகள் தான் வந்தது, அது விவரிச்சுட்டே நாம அர்த்தம் சொல்றோம். அவ்வளவுதான் அந்த அர்த்தம் வந்து இந்த ஸ்லோகத்தினாலதான் சிந்திக்கிறது. இவ பாருங்க, முதல் அர்த்தம் தத்ர இந்த சாஸ்திரத்துல நாலு அத்தியாயங்கள் உள்ள இந்த சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சாரீரிக மீமாம்சையில அத்தியந்த கூட, அத்தியந்த கூட, அத்தியந்த கூடன்னா என்ன அர்த்தம், கூடம்னா ரொம்ப ரகசியமா உள்ளுக்குள்ள சூக்ஷமா இருக்குது, அத்தியந்தமா இருக்குது, அத்தியந்தமா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இது ஜீவனை தான் சொல்றது அல்லது அச்சேதனத்தை தான் சொல்றது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சதையம் சோமியேதமுக ஆசீது ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சதேவன் சொல்றது அந்த சத்தியத்தில சதேவன் சொன்னாக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, சத்துனாக்கா பிரம்மன் அப்படின்னு தெரியாது, அதை நம்ம ஸ்தாபிக்கும். ஆனா சத்துன்னு ஜீவனை சொல்லுமா அல்லது பிரதானத்தை சொல்லுமா, அவன் எத்தி எத்தி எத்தி சொல்றான், யாரு சாங்கியம் அங்க ஆட்சேபிக்கிறான். சத்துங்கிறது பிரதானம் தானா, அதாவது பிரகிருதி மூணு குணங்கள் சத்தம் ரஜஸ் தமசு, இந்த மூணு குணங்களை உடைய பிரகிருதி தான் சொல்லணும், ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவன் சொல்றான், ஒண்ணு இல்ல இல்ல இது வந்து முதல்ல அது இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த சத்துன்ற சப்தத்தினால சொல்லக்கூடிய வஸ்து ஒண்ணு இருந்தது, அதன் பிறகு அது பிரபஞ்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணங்களோட கூடினதாக இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்படியானாக்கா காரியம் எப்படி இருக்கோ அப்படித்தான காரணம் இருக்கும். ஒரு பானையை பார்க்கணும், பானையை தூள் பண்ணா அது மண்ணா மாறுகிறது, அதுவே இந்த பானைக்கு காரணம் மண்ணு, மூல காரணம் உபாதான காரணம்னு நாம சொல்றோம். உபாதான காரணம்னாக்கா மூலப்பொருள், எப்படி ஒரு பானை பண்ணச்சு அதுக்கு மண் உபாதான காரணமாக மூலப்பொருளா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு சத்துங்கிறது ஒண்ணு இருக்குது. அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னா காரணமும் காரியமும் சரூபம் ஒரே ரூபமா இருக்கணும். ஒரே ரூபமா இருக்கணும்னாக்கா காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்லிட்டாக்கா அது இடையிலமா புரியும். ஏன்னா காரணானு காரணானு விதாயியா தான் இருக்கும் காரியம், காரணத்துக்கு காரணத்துக்கு என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் தான் காரியத்திலயும் இருக்கும், அந்த குணங்களை இட்டுதான் காரியத்தை பார்க்கணும். லோகம் அப்படிதானே இருக்கு, ஒரு தங்கத்தை நகை பண்ணிக்கிறோம்னாக்க அதேதான் காதல நம்ம கடகன் போட்டு இருக்கேன் தோடை போட்டு இருக்கோம் ஆபரணம் நகைகள் போட்டுக்கிறோம்னு சொல்றோம், அந்த நகையின் பேரை தவிர்த்து அதுக்கு வந்து வசதாக எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது தங்கமாதான் இருக்கு. என்ன உடனே சொல்றது, ஆச்சாரம் தனம் விசாரோ நாம தேயம் மிருத்தி கேத்திய சத்தியம் அப்படிங்கிறது, மண்ணுன்றதுதான் உண்மை, பேர் மாத்திரம் வேற வேறையா இருக்கு, கடம் இது பானை இது மடக்கு இது அகல் விளக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் உண்மையிலே என்ன இங்க இருக்கு, மண்ணுதான் இருக்கு, பின்னாலையும் மண்ணாதான் இருக்குது, கடைசியிலையும் மண்ணாதான் இருக்கு, நடுவுலையும் மண்ணாதான் இருக்குது, அது அந்த பானை உண்டாருக்கு முன்னாடியும் மண்ணுதான், உண்டாகி அது பானை பானை உறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்பவும் மண்ணா மாறுதும், நடுவில் இருக்கிறது மண்ணு தானே, இப்படி மண்ணாவே இருக்கிறதுனால இப்போ காரணம் காரியம் ரெண்டும் ஒரே சுரூபத்தோடு இருக்கு. அதை வச்சு அவன் ஆக்ஷேபிக்கிறான், இந்த லோகம் எல்லாம் வந்து மூணு குணங்களோட கூடினதா இருக்குது, இது காரியம் மூணு குணங்களோட கூடினது, எல்லாருக்கும் சத்துவகுணம் இருக்கு, எல்லாருக்கும் ரஜோகுணம் இருக்கு, எல்லாருக்கும் தமோகுணம் இருக்கு, எது எந்த சமயத்தில் அதிகமா இருக்கோ அதனுடைய பிரவர்த்தி, அதனுடைய பிரவர்த்தி. ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைகிட்ட விளையாடுறான், விளையாடுறது எவ்வளவு இப்படி கொஞ்சம் ஆசையா, அப்ப சத்துகுணம் மேலன்றது. அந்த குழந்தை மேல கோபம் வந்துச்சு, கோபம் வந்தாக்கா ரெண்டு அற அரைஞ்சி விடுறான், அப்ப ரஜோகுண பிரவர்த்தி. அதே அந்த குழந்தை கண் தூங்கி இருப்போம், அந்த வேணும்னே யார் பண்ணிடுவான் கோபத்துல, அது தாமசம் அமோகுணம், நேருக்கு நேரம் அடிக்கிறது ரஜோகுணம். அதே வீணா வண்ணம் மனத்துல வச்சுட்டு அநியாயம் பண்றது இருக்கிறே, இது சமோகுணம். விபீஷணன் ராவணன் அதே மாதிரி கும்பகர்ணன், விபீஷணன சத்துவகுண சம்பந்தனாகவும் ராவணன ரஜோகுண சம்பந்தனாகவும் இவனை வந்து கும்பகர்ணன சமோகுண சம்பந்தனாகவும் சொல்றது. அதனாலேயே அவ ரெண்டு பேரும் அழிஞ்சா சத்துவகுண சம்பந்தனாகவும் நன்னா வசந்திருந்தான். ஆக இந்த மூணு குணங்கள் தான் நமக்கு வந்து லோகத்துல பார்க்கிறோம். ஆகவே இந்த மூணு குணங்களோட கூடினது காரியம் அப்படின்னாக்கா காரணம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சு அனுமானம் செய்யணும். சத்துன்றதுனால சத்துன்னு இருத்தல் அப்படின்னு இருக்கும், இருக்கிறது அவ்வளவுதான் சத்துனாக்கா, அந்த இருக்கிறது எது அப்படின்னாக்கா, ஆகவே எதுன்றது சந்தேகம் வந்துடுது. இவன் வந்து என்ன பண்றான், பூர்வபக்ஷி சாங்கியன், இது வந்து அச்சேதனம் பிரகிருதி. ஏன்னா மூணு குணங்களுடைய காரியத்துக்கு காரணமா இது இருக்கிறதுனால மூணு குணங்களுடைய பிரகிருதி தான் அப்படின்னு ஆட்சேபிப்பான். இப்படி அத்தியந்த கூடம் சூக்ஷமா தெரியுது, ஸ்தூலமா ஸ்பஷ்டமா தெரியவே இல்லையே, அதனால ரொம்ப அஸ்பஷ்டத்தனம், ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரிஞ்சுக்கிறது. பூர்வபக்ஷம் இது, பூர்வபக்ஷம் எப்படி இதுல பூர்வபக்ஷத்தை ஜோடிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத மகள் பாதம் சாக்கியம் இந்த மாதிரி 11 அதிகரணங்கள், 4 அதிகரணங்கள் அது அவதாரிகா வந்துருக்கு, மீது 7 அதிகரணங்கள் தான் முதல் பாதம் அப்படின்னு சொல்ல போற பின்னாடி சாக்கி சுவாமி. அந்த 7 அதிகரணங்கள்ல 7 பிரம்ம வித்யைகள், 1 சத்யத்யா, 2 ஆனந்தமய வித்யா, 3 அந்தராதித்ய வித்யா, 4 உத்தீத வித்தியில ஆகாசத்தை பத்தி சொல்றது, 5 உத்தீத வித்தியில பிராணனை பத்தி சொல்றது, இதெல்லாம் பின்னாடி வருஷம் புரியும். அந்த வித்தியைகள்லாம் சொல்லப்பட்ட சப்தங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அத்தியந்தமா அஸ்பஷ்டமா இருக்குது, மிகவும் அஸ்பஷ்டம். அது சொல்றதுனால இந்த முதல் பாதம் இப்படி பிரிக்கப்பட்டது அத்தியந்த கூடம். 2 பாதம் பாருங்கள் அபிஷேகம், அபிஷேகம் அஸ்பஷ்டம், முதல்வது அஸ்பஷ்டதரம், இப்ப அஸ்பஷ்டம். அபிஷேகம் எப்படி அப்படின்னாக்கா சர்வம் கல்விதம் பிரம்ம சத்யதாந்தி சாந்த உபாசீத அப்படின்னு சாண்டில்யத்தை சொல்றது முதல் அதிகாரத்திலே அதான் சர்வம் கல்விதம் பிரம்ம, இந்த பிரபஞ்சம்னா பிரம்மந்தான், இந்த பிரம்மமே இந்த பிரபஞ்சமே பிரம்மமா இருக்கு. ஏன்னாக்கா சத்யலாம் அதுலதான் உண்டாகிறது, அதுலயே லயிக்கிறது, அதுலயே இதுவா அதனாலேயே ரஷிக்கப்படுறது ஜீவிக்கிறது அப்படின்னு அங்க சொல்லிட்டு மனோமயா பிராண சரீரா அப்படின்லாம் வாக்கியம் போறது. மனோமயாக்க அந்த மனசு யாருக்கு இருக்கு, ஜீவனுக்குதான் பிரசித்தி மனசு இருக்கிறது, அந்த மனசு வச்சுதான் ஜீவன் ஜீவிக்கிறான். அவனுக்கு பிராணம் முக்கியம், ஏன்னா எப்பொழுதும் அவனுக்கு சுவாசம் முக்கியம், சுவாசிச்சிருந்தாலும் அவன் இருக்கும், அதனால பிராண சரீரன் அப்படின்னா சொல்றது. இது திருமாவுக்கும் மனோமயத்தம் உண்டு, திருமாவன் சங்கல்பிக்கிறானே அதே மாதிரி அவனுக்கும் பிராணன்னு பேரு. இப்படி ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படின்னு, இது கொஞ்சம் அஸ்பஷ்டம். அந்த பின்னாடி மனோமயம்லாம் சொல்லல முதல் பாதத்துல, 2 பாதத்துல மனோமயத்துவம் பிராண சரீரத்துவம் அந்த மாதிரி சரீரத்துக்குள்ள ஹதய புண்டரீகம் இருக்கு, தாமரை மாதிரி இருக்கான் அழகா புண்டரீகமான புதரீகமான ஹதயம், அந்த ஹதய குகையில இருக்கிறது அது ஜீவன் இருக்கான் தாரணத்தியன்னு சொல்ல போறோம். அந்த மாதிரி அடுத்த அதிகம் 2 அதிகாரத்துல பல போக்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது சாப்பிடுறோம் கர்மாக்களை நம்ம சாப்பிடணும், போக்தா போக்தான்னு சொன்னாக்கா அப்படின்னு விதிக்கிறவன் சாப்பிடுறவன், சாப்பிடுறதுங்கிறது ஜீவனுக்கு தான் பிரசித்தி பெருமாளுக்கு இல்லையே, அந்த மாதிரி அடையாளங்களை வச்சு இவன் போறான். அதனால இவர்கள் எல்லாம் அஸ்பஷ்டமா இருக்கும். 2 பாகத்துல அஸ்பஷ்டமான இந்த ஜீவன் அச்சேதனம் இவைகளையுடைய அடையாளங்களை உடைய, அதாவது அஸ்பஷ்டமான வாக்கியங்கள் எதை பத்தி, ஜீவனை பத்தி அஸ்பஷ்டமான அடையாளம், அச்சேதனத்தை பத்தி அஸ்பஷ்டமான அடையாள தெளிவில்லாத அடையாளம், அந்த மாதிரி வாக்கியங்களை விசாரிக்கிறதுனால அஸ்பஷ்டதனம் அஸ்பஷ்டம்னு 2 பாகத்துல சொன்னார். 3 விஷத விஷத சுஸ்பஷ்ட விஷத அப்படின்ட்டு மூணாவது பாடல் கொஞ்சம் விசதமா இருக்கும், தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கிறது என்ன, நாடி சம்பந்தம் அந்த மாதிரி பிராணன்னு ஒரு படம் போட்டு போயிட்டார். யாரு, நாரதர். நாரதரும் சாந்திமாரரும் பிராணன் சொன்ன உடனே அந்த பிராணன்றது ஜீவனுக்கு ரொம்ப பிரசித்தி. இந்த பிராணன்னு நாலு அர்த்தம் உண்டு. பிராணன் அப்படின்னாக்க நம்ம சுவாசிக்கிற ஒன்றியோ அதுக்கு பிராணன் பெயரு. அந்த மாதிரி பிராணன்னு ஜீவனுக்கும் பெயரு, அவரை பரமாத்மாவுக்கு பெயரு. சாதாரண இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்துக்கும் பிராணன் பெயரு. இந்த நாளுக்கு சொன்ன பிராண சித்தம் அது பரமாத்மாவை சொல்லுமா அல்லது ஜீவனை சொல்லுமா அல்லது முக்கிய பிராணனை சொல்லுமா அல்லது இந்திரியத்தை சொல்லுமா அப்படின்னா சந்தேகம் இருக்கும். ஆனாலும் கூட பிராணகா அப்படின்னு பிராணோ பிரஜாத்மாலாம் இருக்கு. சில வாக்கியங்கள்ல ஜீவாட்சி அதாவது பிராணன் தெரியப்படுது. ஆகவே பிராணனே சொல்லட்டமே, இங்க கர்ம சம்பந்தம்லாம் சில இடத்துல சொல்றது அது இவனுக்கே இருக்கட்டமே ஜீவனுக்கு அப்படியே கொஞ்சம் தெளிவு தெரியும். அது மாதிரி அங்க 10 அதிகரணங்கள், அதுல 3 அதிகரணங்கள் பிரசங்கமா வந்தது, 7 அதிகரணங்கள் முக்கியமான அர்த்தங்கள் சொல்றது. அதாவது அங்குஷ்டம் அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கை கட்டவரல் இருக்கு, அந்த கட்டவரல் அளவுக்கு புருஷன் இருக்கான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. என்னன்னாக்கா நம்ம இருக்கு அவாவா சரீர அவாவா உடம்புல இருக்கக்கூடிய கட்டவரல் இருக்கு, கை கட்டவரல், அந்த கட்டவரல் அளவுதான் ஹிருதயன்றது இருக்குமா. அந்த அது பரிமிதன், அது அளவோட உடையவன் புருஷன். அந்த புருஷன் ஜீவனுக்கு தான் வருவோம்னா கேள்வி கொஞ்சம் தெளிவா இருக்கோம். ஹிருதய அளவு பரிமிதம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னா வருவதனால இது கொஞ்சம் தெளிவா இருக்கு. கடைசியில இது மூணாவது பாடம் சொன்னார். அப்புறம் சுஸ்பஷ்ட ஜீவாதி வாச்சகம், இதுல எல்லாத்துலயுமே அத்தியந்த கூட அத்தியந்த கூடமான ஜீவாதி வாச்சகம், அப்புறம் அவிஷத ஜீவாதி வாச்சகம், அதுக்கப்புறம் விஷத ஜீவாதி வாச்சகம், கடைசியில சுஸ்பஷ்ட ஜீவாதி வாச்சகம். ஏன்னா சங்கராச்சாரம் பண்றாருனாக்கா அஸ்பஷ்டதரமான பிரம்மலிங்கம் பிரம்மத்துக்கு அடையாளம், அது மாதிரி அஸ்பஷ்டமான பிரம்மலிங்கம் பிரம்ம அடையாளம், அதே மாதிரி ஸ்பஷ்ட பிரம்மலிங்கம் ஸ்பஷ்டதரமான பிரம்மலிங்கம் அவர் சொன்னார். யாரு, சங்கராச்சர். ஆனால் நம்ம எம்பிரமானாரோ அப்படி சொல்லல. ஏன்னா வாக்கியங்களை பார்க்கச்ச அஸ்பஷ்டதரமான பிரம்மன்றதை காட்டணும் அஸ்பஷ்டதரமான ஜீவன் தான் சொல்லப்படுறது. அதான் மிக மிக தெளிவற்றதாக ஜீவனை பத்தியும் அசேகமத்தை பத்தியும் சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அது மாதிரி தெளிவற்ற வாக்கியங்கள், தெளிவான வாக்கியங்கள், மிக தெளிவான வாக்கியங்கள். அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் சாயானுசாரிக்கு, சாயானுசாரின்னாக்க அந்தந்த நிழல் நிழல் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பஷ்டதரமான ஜீவாதி வாக்கியம், ஜீவாதி வாக்கியங்கள் நடக்கும். ஜீவனையோ அல்லது அசேதனத்தையோ சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள். இப்படி முதல் அத்தியாயத்துல 4 பாதங்கள், அங்க 4வது பாதத்துல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. எஸ்யவா ஏதத்கர்ம, எஸ்யவா ஏதத்கர்மன்னாக்கா எவனுக்கு இந்த கர்மா இருக்கிறதோ, கர்மான்னா லோகத்துல எல்லாருக்கும் என்ன தெரியும், புண்ணிய பாப ரூப கர்மம், புண்ணிய கர்மா பாப கர்மா அப்படின்னா நம்ம லோகத்துல பிரசித்தம். அதனால கர்மசப்தம் இங்க போடப்பட்டதுனால கர்மா அப்படின்னு சொன்னாக்கா புண்ணிய பாபங்களை தான் இங்க சொல்லணும். அதனால ஜீவனுடைய கர்மாவை தான் சொல்றதுன்றதுனால ஸ்பஷ்டமா ஜீவன் தான் இங்க கர்த்தா. அத மாதிரி மைத்திரை ஜீவரும் வந்து புத்திர பௌத்திராதிகள் எல்லாம் பத்தி வருது. புத்திர பௌத்திராதிகள்லாம் யாருக்கு இருக்கும், ஜீவனுக்கு தான் இருக்கும், பரமாத்மா கிடையாது. அதெல்லாம் சாமானியம், சாமானியமான விஷயங்கள் தான் பரமாத்மா. எப்படி இதெல்லாம் ஜீவன் அவனுக்கு வந்து புள்ளை அதெல்லாம் அவனுக்கு உண்டானா எந்த சம்பந்தமும் இல்லை, அதெல்லாம் அபிநயம் எல்லாம் சொல்றது. நமக்கு ரட்சிக்கிறதுக்கோ ஏதோ அவதாரம் இருக்கு, ராமனுக்கு அண்ணா, ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு வந்து இது குழந்தைகள் புரிஞ்சது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் மனுஷனா வாழ்ந்து காமிக்கிறது அவ்வளவுதான். வசுதா பெருமாளுடைய இதுன்றதே இல்லையே. அதனால ஜீவனுக்கு தான் இந்த புத்திர பௌத்திராதி சம்பந்தம் எல்லாம், புத்திரன் மனைவி இந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் ஸ்பஷ்டதரமா இருக்கு. மிக மிக தெளிவாக ஜீவனை பத்தியும் அச்சேதன பத்தியும் சொல்றது. அதனால இந்த முதல் அத்தியாயமானது இப்படி 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் இப்படி 4 வாக்கியங்கள், 4 விதமான வாக்கியங்கள். 4 விதமான வாக்கியங்கள் எதை பத்தி இருக்கும்னாக்க ஜீவனை பத்தியோ அல்லது அச்சேதனத்தை பத்தியோ சொல்லி. இது முதல் அத்தியாயத்தினுடைய வர்ணம். அடுத்தது இரண்டாவது அத்தியாயத்தை சொல்றேன், அதுல நாலு பாதம். பின்பு அதன் பிறகு முதல் அத்தியாயத்துக்கு அப்புறம் ஸ்மிருத்யாதிகைஹி ஸ்மிருதி இதிகாசம் புராணம், இந்த ஸ்மிருதி இதிகாசம் மகாபாரதம் எல்லாத்தையும் காமிக்கப்பாரு சுவாமி. அந்த பாஷகார இரண்டாயிரத்தி ஐம்பது பாதத்திய முதல் அதிகரணத்திலேயே அதையே காமிக்கப்பாரு, இந்த வாக்கியங்கள்லாம் காமிப்பார். ஸ்மிருதி வாக்கியம் அமயாஜினிக்கு ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, வராசுர ஸ்மிருதி எல்லாத்தையும் காமிப்பார். அதே மாதிரியாக மகாபாரதம் புராணங்கள், வைஷ்ணவ புராணம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் காமிக்கப்படாது. அதனால ஸ்மிருத்யாதிகை ஸ்மிருத்யாதிகைஹி அக்ஷதிஹி, அந்த அர்த்தம் என்னன்னாக்கா ஸ்மிருதிகள் பல விதங்கள் இருக்கு. பல விதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது நாஸ்திக ஸ்மிருதிகள், ஆஸ்திக ஸ்மிருதிகள். முன்னாடி சொன்ன பாருங்க நாஸ்திக தரிசனங்கள், ஆஸ்திக தரிசனங்கள் சொன்னோம். வேதத்தை ஒத்துக்காம வந்ததுலாம் நாஸ்திக தரிசனங்கள், வேதத்தை ஒத்துண்டு அங்கீகரிச்சு வந்ததுலாம் ஆஸ்திக தரிசனங்கள் அப்படின்னு சொன்ன முடியும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்மிருதிகள்லாம் கூட அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆஸ்திக ஸ்மிருதிகள், நாஸ்திக ஸ்மிருதிகள் அப்படின்னா நிறைய இருக்கு. இந்த ஆஸ்திக ஸ்மிருதிகளுக்கும் நாஸ்திக ஸ்மிருதிகளுக்கும் விரோதம் வந்ததுனாக்க எது பலவத்து அப்படின்னு சொன்னாக்க, ஆஸ்திக ஸ்மிருதிகள் தான் பலவத்து. ஆஸ்திக ஸ்மிருதிகள் தான் பலவத்துன்னு என்ன அர்த்தம், மனஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி இவைகள்லாம் தான் பிரபலமா இருக்கும். மீதி ஸ்மிருதிகள்லாம் கபில ஸ்மிருதி, பௌத்த ஸ்மிருதி, வேத விருத்தமாக வேதத்தையே ஒத்துன்னு இருப்பா, வேதத்தை ஒத்துண்டு வேத விருத்தமாக சில பேர் என்ன பண்றாங்கனாக்க அர்த்தங்களை விபரீதமா சொல்லுவார், அர்த்தங்களை விபரீதமா சொல்லுவார். மீமாம்சையாளரை பத்தி படிச்சு வந்தியா, அவன் என்ன பண்றா வேதத்தையே ஒத்துண்டு வேத விருத்தமா அர்த்தம் சொல்லுவான். அப்போ அந்த ஸ்மிருதியை தள்ளுதான தள்ளணும். அதே மாதிரியாக வைசேஷிகன், வைசேஷிகன் நையாயிகன்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க வேதத்தை ஒத்துப்பா, ஆனா வேதத்துல சொல்லப்படாத பரமானுதான அர்த்தம் அங்கீகரிப்பா. இந்த மாதிரிலாம் சொல்றதுனால வந்து அந்த ஸ்மிருதிகள்னால நமக்கு விரோதம் வருது அப்படின்னு சொன்னாக்க, ஸ்மிருத்யாதிகைஹி அக்ஷதிஹி, நமக்கு நாசமே கிடையாது. தவிர ஸ்மிருதியை கொண்டு இந்த வேதாந்தம் அடிக்கப்படுறது தள்ளப்படுறது அப்படின்னு சொன்னாக்க கிடையாது. கபில ஸ்மிருதியை கொண்டு நீங்க தள்ளினீங்கன்னாக்க அதை ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா கபில ஸ்மிருதி தான் நாங்க தள்ளிடுவோம். அதுக்கு காரணம் சொல்லப்படுது, அது மாதிரி வைசேஷிகம் சொல்றது இவைகள்லாம் அந்த ஆதின்னு ஒண்ணு இருக்கு. ஆதி சத்தத்தினால சில பேர் தர்க்கத்தை கொண்டு வந்து இருக்குவான். தர்க்கம்னா என்ன, யுக்தி. யுக்தியை கொண்டும் ஸ்மிருதியை கொண்டும் ரெண்டுத்தையை கொண்டும் யார் யார் நம்ம பேர்ல வாதம் பண்றாளோ அவளுடைய பட்ச அவன் பேர் தோஷம் சொல்றாரோ இல்லையோ அந்த தோஷத்தை தான் தள்ளிவிடுறது. அந்த தோஷங்கள் எல்லாம் நம்ம தள்ளிட்டோம்னாக்கா நமக்கு நம்ம சித்தாந்தம் வந்து நிலைச்சிடும். நேற்று ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, சூனாங்கிரண நியாயம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு கம்ப நடுற சமயத்துல முதல்ல நட்டுடுவா, ஆட்டி பார்ப்பா, திருப்பி கல்லெல்லாம் போட்டு தட்டிக்கிட்டு திருப்பி ஆட்டி பார்ப்பா, இப்படி எப்படி நடுறது இருந்தது, அப்பதான் திருடமா இருக்கும்ட்டு. அந்த மாதிரி ஸ்மிருதிகள்லாம் நம்ம பேர்ல விரோதம் சொல்லிட்டு அதனால் அசைக்க முடியாதபடி நம்ம அவளுக்கு எதிர் ஸ்மிருதிகளை காமிக்கிறது, அத மாதிரி யுக்திகளை காமிக்கிறது, காமிச்சு அவளை தள்ளுறது. இந்த மாதிரி சொன்னாக்கா இவைகள்லாம் என்னது, ஸ்மிருத்யாதிகைஹி அக்ஷதிஹி, ஸ்மிருதி முதலானவைகள்னால நமக்கு விரோதம் ஒன்றதே வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த முதல் பாதம் ஸ்மிருதி பாதம்னு பேரு. இரண்டாவது பாதத்துக்கு தர்க்க பாதம்னு பேரு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அஹித ஹதி, அஹிதம் சாட்சாத் எந்திரமான நாம் ஒத்துருக்கோம் பெருமாளன், அந்த பெருமாளுடைய விபூதிகளை ஒத்துருக்கோம், பெருமானே ஜெகத்காரணம் சொல்றோம். அதெல்லாம் தள்ளிட்டு கேவலம் அச்சேதனமான ஒரு பிரகிருதி, சப்தம் ரஜஸ்தமஸ் அந்த மூன்றோட கூடின பிரகிருதி தான் லோகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒருத்தன் கல்பிக்கிறான் சாஞ்சன். வேதத்தை ஒத்துண்டு இருக்கான், வேதத்தை ஒத்துண்டு பிரம்மகாரணவாதத்தை தள்ளிவிட்டான் அவன், அப்படி தள்ளினோட அவனுடைய பட்சத்தை போய் ஏற்றுக்க முடியுமா, அது அகிதம் இல்லையா நமக்கு. அது மாதிரி வைசேஷிகன் சொல்றான், அவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்மம் வேதத்தை ஒத்துப்போம், ஆனால் அந்த வேதத்துல சொல்ற பிரம்மத்தை பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டோம், அதற்காக பரமாணு ஒண்ணு இருக்கு, பரமாணு அதனால பின்னாடி சொல்லப்படுற அந்த அணுதான் லோகத்துக்கு எல்லாம் காரணம். அத மாதிரி வேதத்துல சொல்லாததெல்லாம் ஒத்துண்டு சொல்லிடதெல்லாம் ஒத்துட்டு இவன் பிரவர்த்திக்கிறான் இல்லையா, எப்பேற்பட்ட அகிதம். அதன் பிறகு பௌத்தன் வரா, பௌத்தன் வந்து வேதத்தையும் ஒத்துக்கல, நாம சொல்ற தத்துவத்தையும் ஒத்துக்கல, எல்லாத்தையும் அவன் வந்து உள்ள தள்ளுறான். நம்ம வேற திணிக்க பார்க்கலாம், அது பரம அகிதம். அது நாலு பேரவா, நாலு பௌத்தாளு கண்ணம் பண்றேன், சாஞ்சநாச்சி வைசேஷினாச்சி நாலு பௌத்த நாச்சி. அதன் பிறகு ஜெயதன் ஜெயனனை கண்டனம் பண்றது, அதன் பிறகு இவனை கண்டனம் பண்றது, சைவனை கண்டனம் பண்றது, கடைசியில பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறது. இப்படி அகிதமா இருக்கக்கூடிய பிற மதங்கள், இந்த பிற மதங்களை அண்ணா அடியோட வேற வச்சுடுறது. தன் மதத்தை முதல்ல காப்பாத்தினார் முதல் பாதத்துல, அடுத்த பாதத்துல பிற மதங்களை வேறோட அறுத்துட்டேன், வேறோட தள்ளி விட்டதுனால இப்போ அவர்கள் திருப்பி வராது. அதனால இந்த இரண்டாவது பாதத்துக்கு தர்க்க பாதம் பேரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அஹித ஹதிகி, எது எது நமக்கு அஹிதமோ அவைகளெல்லாம் ஹதிகி, அவையெல்லாம் அடிச்சு ஒரு தள்ளி வருது. அந்த மதமே திரும்பி முனைச்சு கூட பூண்டோட ஒழிச்சுக்கணும். அவ இருந்தாங்க ஒழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், மனுஷால் இல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை அடிச்சுடுது, அவ சொல்ற சித்தாந்தங்களை அடிச்சுடுது. அவனுக்குதான் என்னோட ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்படுற பாஷிகார், நாங்க வந்து சாங்கியம் சொல்ற பிரகிருதி இல்லைன்னு சொல்லல, வைசேகன் சொல்றத ஒத்துக்காம இல்ல, ஆனா மூல தத்துவங்கள் நீங்க எங்க வேதாந்தத்துக்கு விரோதமா சொல்றீங்களே அவர்களும் அடிக்கிறோம் அப்படின்னா பார்க்க போறாரு. சரதி இனத்துவா கர்த்தவன் சொல்றதார சொல்ற, நீங்க பிரகிருதி ஒத்துக்கோங்க நாங்களும் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த பிரகிருதி பிரம்மத்துக்கு அதீனம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்க தள்ளிடுவோம். பிரம்மத்துக்கு அதீனம் இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க சொல்ற அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க அடிக்கிறோம், அது உண்மையிலே பிரகிருதிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அத மாதிரி சிவன் இருக்கான்னு நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா பரமாத்மாவான எந்திரமான் இருக்கிற சமயத்துல அவனை தள்ளிட்டு சிவன் தான் வந்து பரதேவத்தை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதைதான் நாங்க கண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அழகா சாய்க்க போறது பாஷிகாரம். அதனால சுத்திரகாரத்துல உள்ளும் அதுவே, பாஷிகாரத்துல உள்ளும் அதுவே. அதனால அகிதா எது நமக்கு அகிதமா இருக்கோ அவைகள் எல்லாம் தள்ளிடணும். அகித இப்படி ரெண்டு பாதத்துக்கு அர்த்தம் சாய்ச்சு, மூணாவது பாதமானது நாலாவது பாதம் ரெண்டுத்துக்குமே சொல்லத்த ஒரே இதை அடிக்கிறார் பிரித்தான சொல்ற காரிய வர்க்க விசோதனன் பேர். எவைகள்னா காரியமா இருக்கோ அந்த காரியமா இருக்கிற வஸ்துக்களுடைய சோதனை இச்சா சோதிக்கிறது, எது எதுக்கு எப்படி எப்படி காரியம் வரும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் உபயோகப்படுறது ரெண்டாவது அத்தியாயத்துல. அந்த மூணாவது பாதத்துக்கு வியத்பாதம்னு பேரு, நாலாவது பாதத்துக்கு பிராணபாதம்னு பேரு. ஏன் அப்படின்னாக்கா முதல் சூத்திரம் நான் வியத சொல்றே அப்படின்னு வியத்தை பத்தி ஆரம்பிச்சுட்டு, வியத்துன்னா ஆகாசம், ஆகாசத்தினுடைய உற்பத்தி எப்படி அப்படின்னு விசாரம் பண்றேன். இங்க இந்த மூணாவது பாதத்துல எது எது போக்கியங்களா இருக்கு, போக்கியம்னா நம்மளால அனுபவிக்கப்பட வேண்டியவைகள். நாலாவது பாதத்திலையும் அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறது எது எது உபகரணமா இருக்கு, இந்த உடம்பும் இல்ல உடம்பு இல்லாம அனுபவிக்க முடியாது, இந்திரியங்கள் இல்லாத இல்லாம பெருமாள் சேவிக்கும், சேவிக்க அந்த பெருமாளை அழக பாக்குறதுக்கு கண்ணு வேணும், பெருமாள் கோஷ்டி இருக்கு அற்புதமான கோஷ்டி, அதை காது வேணும், அதை கோஷ்டியை கேட்கறதுக்கு வேற கோஷ்டியை கேட்கறதுக்கு பிறந்த கோஷ்டியை கேட்கறதுக்கு காது வேணும். அந்த மாதிரி பெருமாள் பிரசாதம் கொடுக்குறா, அந்த பிரசாதத்தை நம்ம சேர்த்துக்கிறோம், சேர்த்துன்னா அதை தெரிஞ்சுக்கிறது நாக்கு வேணும், அந்த மாதிரி அந்த நாக்கால பாட வேணும் வாக்கு, இந்த கையால அர்ச்சிக்க வேணுமோ இல்லையோ, இதுவெல்லாம் பெருமாள் விஷயத்துல தெரிஞ்சிருக்கோம். நம்ம லோக விஷயத்துல பாருங்க, வஸ்து ஒண்ணு அனுபவிக்கிறோம், புஷ்பங்களை பார்த்தா சந்தோஷப்படுறோம், குழந்தைகளை பார்த்தா சந்தோஷப்படுறோம், கிரகணியை பார்த்தா சந்தோஷப்படுறோம், இப்படி போகங்கள் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவங்கள்லாம் சொல்லப்படுறது முதல் மூணாவது பாதம் முதல்ல. அதே அந்த அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்களுக்கு உபகரணம் வேணுமே, அந்த உபகரணமானது நாலாவது பாதத்துல காரியதா அப்ர இந்திரியாதே, காரியதா அப்ரேந்திரியாதே, அப்ரம்னாக்க அம்பரம் ஆகாசம் பேரு, அது அப்ரம்னாக்கா மேகம்னு பேரு, அப்படின்னா ஜலம், ஜலத்தை அது தேக்கி வச்சுருக்குது. நம்ம லோகத்தை வானம் இப்ப இருந்து அப்படின்றோம், ஆகாசம் ரொம்ப இருண்டு இருக்குது, மழை பெய்ய போகுது, ஆகாசம் வெளுத்திருக்குது, மழை வராது. இதனால ஆகாசம்தான் சொல்றோம். அதனால இந்த ஆகாசத்தினுடைய உற்பத்தி, ஆகாசம், வாயு, அப்புறம் தேஜஸ், ஜலம், பிருத்வி, இந்த மகாபூதங்களுடைய உற்பத்தி, அதனுடைய தொடர்ச்சியாக அப்ப ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு கேள்வி. அப்ப அந்த ஜீவனுக்கு உற்பத்தி வர சமயத்துல ஜீவனுக்கும் பூதங்களுக்கும் காரியத்துவம் உண்டு. அந்த காரியத்துவம் எப்படிப்பட்ட காரியத்துவம் அப்படிங்கிற விஷயத்துல சண்டை இருக்கு ரெண்டு பேருக்கும். ஒரு விஷயத்த சித்தாந்தம், ஆகாச மாதிரியே உற்பத்தி ஆரம்பிச்சுன்னா அது கிடையாது, இது வேற அது வேற, அந்த விஷயம் வரைச்சு அப்ப விசாரம் பண்ணலாம். அது அதிகமா பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி எப்படி, உபகரணங்களுக்கு தான் தனியா ஒரு சாதனம் சாதிச்சுட்டாரு. இப்படி தனியா சாதிச்சதுனால அழகான விபாகங்கள், இந்திரியத்தினுடைய உற்பத்தி எப்படி, ஆதிசப்தத்தினால பிராணம், பிராணம் முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, இந்திரியங்களுடைய சுரூபம் எப்படி இருக்கும், அணுவா விபவனம், அவாறு முக்கிய பிராணம் நம்ம சுவாசிக்கிறவன் அதனுடைய சுரூபம் எப்படி பெற்றது, அணுவா விபவனம். கடைசியில இந்த கரண கலைபரங்கள் இருக்கு, இந்திரியம், உடம்பு, இதெல்லாம் இந்த உடம்போ நம்ம ஆத்மாவோட இணைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வெட்டு சித்தின்னு பேரு. ஜீவன்றவன் ஞான சுரூபன், அணுவா இருக்கான் சொல்ல போறோம். அவனோட இந்த உடம்பை இணைச்சு வச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உபாயங்களை அமைச்சிக்க முடியும், அல்லது லோகத்துல இருக்கிறது போதும் சுகமா இருக்கிறதுக்கு வழியை பண்ணிக்க முடியும். நான் இங்க சொல்ல போற பின்னாடி அற்புதமான இந்த ஜீவனை கோசனம் இந்த லோகத்தையே சிருஷ்டித்தான் இந்திரவான், சிருஷ்டித்து பஞ்சீகரணம் பண்ணி இந்த ஜீவனுக்கு உடம்பு கொடுத்தான், இந்திரியங்களை கொடுத்தான், புத்தியை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து இது வேதங்கள், இது சாஸ்திரங்கள், இது ஸ்ருதிகள், இதுகள்லாம் என்னென்ன விஷயம் சொல்லப்படுறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களை பண்ணாக்கா உனக்கு நல்லது, கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணா உனக்கு கெட்டு விடுதலானது. அதனால உனக்கு எது தேவையோ எப்படி தேவையோ அதன் படி நீ நடந்துக்கோ. அப்படி நடந்து எல்லாம் நான் கொடுத்த சுவாதந்திரம், அத்த கொடுத்து நீ நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ, அதுல நீ கணக்க தவறு பண்ணினாக்க உனக்கு சிக்ஷை, நீ நல்லது பண்ணினாக்க உனக்கு உனக்கு நல்லதே அமையும் அபியுதயங்கிறோம். இந்த மாதிரியாக சொல்ல போற. அதனால இந்த சரீரத்தை சேர்த்து கொடுக்கலாம் வெட்டு சிருஷ்டி, அந்த வெட்டு சிருஷ்டிக்கு யாரு கஷ்டா அப்படின்னா நாலாவது பாகத்துல விசாரிக்கிறேன். இப்படி முதல்ல ஸ்மிருதி முதலானவர்களால நமக்கு தோஷம் சொன்னாக்க அதை தள்ளுறது, இரண்டாவது பாகத்தினால நமக்கு அகிலங்களா இருக்கக்கூடிய துஷ்ட மதங்கள், அதாவது கல்பித மதங்கள், வேத விருத்த மதங்கள், அந்த அகிதமா இருக்கவைகள்லாம் அவைகளுடைய அதி அடிக்கு தள்ளப்படுறது. மூணாவது பாகத்தினால நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய பூதங்கள் முதலானவர்களுடைய உற்பத்தி எப்படி, நாலாவது பாகத்தினால நமக்கு உபகரணங்களா இருக்கக்கூடிய சரீரம், இந்திரியம், இவைகளுடைய உற்பத்தி, இது மாதிரி சொல்லப்படுது. இது இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தம். இது மூணாவது அத்தியாயம் நாலு பாதங்கள், தோஷா தோஷம் திருப்தியே. மூணாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல தோஷம் அதோஷம் ரெண்டும் ஒரே சமயத்தில் வருமானம் அப்படி இல்லை. யாரா இருக்கு, பவபர்த்து இதர யோகோ, பவபர்த்து பவம்னாக்க சம்சாரம், அந்த சம்சாரத்தை பவம் விபர்த்தி பவபர்த்து பவம் சம்சாரம், சம்சாரத்தை இவன் வந்து பறிக்கிறான், அதனால இவனுக்கு பவபர்த்துன்னு பேரு இந்த ஜீவனுக்கு. இவனுக்கு சம்சாரத்தை பறிக்கிறதுனால வைராஜ்யமே இல்லை இவனுக்கு. எப்ப பாரு இவனுக்கு என்ன சிந்தனை, வீடு, மனைவி, மக்கள், பணம், இந்த லோகத்திலேயே சிறுவன் இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு எவ்வளவு தோஷங்கள் வருது, பவபர்த்து பவபர்தா தோஷா. அதே மாதிரி கவி இத்தரையோகோ பவபர்த்து இத்தரையோகோ அப்படின்னு தான் சுவாமி பவபர்த்து சொல்லிட்டா என்ன அர்த்தம், சம்சாரி, சம்சாரிக்கு எதிர்த்தட்டுல இருக்கிற யாரு, பரமாத்மா. அந்த அவன் இதரன், இதரன் வேறுபட்டவன், விலட்சணமானவன். அதே முக்தன் நித்தியன்னா இவன் வயிறாதானே. ஜீவன்லயே மூணு விதம், ஒருத்தன் சம்சாரி, ஒருத்தன் முக்தன், இன்னொருத்தன் நித்தியன், அவன் ஜீவன் தான். ஆனா இந்த இவன் இருக்கானே பரமாத்மா, என் வாழ்க்கைன்னா இதுவே கிடையாது, சுதந்திரமா சந்தோஷமா ஆனந்த தொங்கி அனுபவிக்கிறவன். அதனால அவனுக்கு அதோஷம், தோஷமே கிடையாது அவன் கீழே. முன்னாடியே சொன்ன பாருங்க, இன்னைக்கும் பாசிட்டிவா சொல்றதை காட்டிலும் நெகட்டிவா சொன்னாக்கா அர்த்தம் திருடமா ஆயிடும். அகில அகில பவன ஜென்ம அப்படின்னு சொல்லலாம். ஏன் சகலன்னு சொல்லன்ற சுகப்பிரகாசுக்கு, சுகப்பிரகாசர் கேட்கிறார் சகலன்னு சொல்லாமே எதுக்கு அகிலன்னு சொன்ன அப்படின்னு. சகலன்னு சொன்னாக்கா பிராயிகமாகிடும், பெரும்பான்மைன்றது வந்துடும். அந்த பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாது. அனைத்து உலகங்களுக்கும் கிரம நீதி, நீதி இல்லாத அனைத்து லோகத்துக்கும் இவன்தான் காரணமா இருக்கான் அப்படின்னு சொல்லச்ச, இந்த மாதிரி எதிரேக நிர்தேசம் பண்ணாக்கா திருடமா இருக்கும். நெகட்டிவ் சொல்லச்ச அது வந்து திருடமா ஆயிடும். அதனால அதோஷ இவனுக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே கிடையாது. கல்யாண குணங்கள் தான் இருக்கு, அதே இவனுக்கு தோஷம்தான் இருக்குது அப்படின்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குணங்கள் இருக்கலாம், ஆனா அதிகமா தோஷங்களே இருக்கு. அதனால தோஷ அதோஷத்தையே பவபிரதி தரையோகோ, பவபிரதி அப்படின்னு சொன்னா சம்சாரி ஜீவன், அதே மாதிரி இதரன் அப்படின்னு சொன்னா பரமாத்மா. பவபிரதான சம்சாரிக்கும் இதரக பரமா, அவனுக்கு காட்டும் லட்சணமான பரமாத்மாவுக்கும் தோஷம் தோஷத்தோட உடைமை, தோஷம் இல்லாமை, இது ரெண்டும் சொல்லப்படுறது முதல் ரெண்டு பாதத்துல. அதுக்கப்புறம் பக்தி, பக்தி சொல்லிட்டு போயிட்டது. பக்தின்னா என்ன அர்த்தம், உத்கிருஷ்ட அஸ்வினி வஸ்து, நிரதிசயமான உத்கிருஷ்டமான வஸ்துல பிரீத்தி அதிசயம் இருக்கு அதுதான் பக்தி அப்படின்னு நாரத பக்தி சூத்திரம் சொல்றது. உத்கிருஷ்டமா ரொம்ப உகந்த ஒரு வஸ்து, அந்த வஸ்துல நிரதிசயமான பிரீதிக்கு பேர் தான் பக்தி. வெறும் பிரீதி, நிரதிசயமான பிரீதி, நிரதிசயன எல்லையற்ற ரொம்ப உகந்த நிரதிசயமான பிரீதி இருக்கு அதுதான் பக்தி. இதை ஏன் இந்த மாதிரி பக்தின்னு சொல்லணும், தியானம்னு சொல்லலாமே, தியானம் அங்காணி அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. தியானம் அப்படின்னு சொன்னா தியானம்ன்றது லோகத்துல எத்தனையோ தியானம் இருக்கு, இவன் பண்டாட்டியே தியானம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு பணமே தியானம் இவனுக்கு அப்படின்னு லோகத்துல நம்ம தோஷிக்கிறோம். ஆதரனால அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பக்தின்னு சொன்னாக்க அந்த வார்த்தை எங்க வரும் தெரியுமா, லோகத்துல பொண்டாடியிட பக்தின்னு சொல்லவே மாட்டா லோகத்துல, அப்படி சொன்னான்னா அவன் பைத்தியாரமா பேசுறான்னு அர்த்தம். கொண்டாடிட்ட பக்தி இல்ல, கொண்டாடி தவசம் சொல்லுவான். அதே பக்தின்னு சொன்னாக்கா பெருமாள் கிட்ட, ஆச்சாரியால் கிட்ட, பாகவதால் கிட்ட, தாயார் தோப்பனார் கிட்ட, இதுல ஒன்றுதான் பக்தின்றது தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அது என்ன தெரியுமோ தெரியல. ஆனால் பக்தின்னு சொன்னாக்கா பகவான் லட்சணம் அப்படிதான். தியானம்ன்றது மாறலாம், தியானம்னா மனசுல நினைக்கிறது அவ்வளவுதான், பக்தின்றது அப்படி இல்ல. பிரீத்தி அதிசயம், தத்துவம் தாகலாரத்துல சுவாமி தேசன் ஒரு விஷயம் சொல்கிறார் என்னன்னா, எல்லா இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரித்தா அப்படின்னு சொல்கிறார். இச்சா துவேஷ பிரயத்னாக, லோகத்துல ஆசை விரோதம் இச்சை துவேஷம் பிரயத்தனம் பண்றது, அது மாதிரி சுகம் துக்கம் இவைகள்லாம் ஞானத்தை காட்டிலும் வேற எதுவும் இல்லை. ஞானத்தினுடைய ஒரு தசை, தசைன்னு நிலை, ஒரு ஸ்டேஜ், அதுதான் ஞானத்தினுடைய ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பேரிடப்படுறது. என் குழந்தைகிட்ட பாத்துக்கோங்க, என் குழந்தைகிட்ட எனக்கு ஆசை இருக்கு, அது ஒரு ஞானம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பந்தம் அப்படின்னு தெரியுது. என் கிரகிணி கிட்ட எனக்கு ஆசை இருக்கு, அதுக்கு பேரு பாசம், அது ஒரு ஞானம். எங்க தாயார் தோப்பனார்கிட்ட ஒரு பக்தி, ஒரு மாதிரி பிரீதி இருக்குது, அதுக்கு பேரு பக்தி பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆச்சாரியர்கிட்ட பயபக்தி இருக்குது, பெருமாள்கிட்ட பயம் இல்லை, பக்தி தான் இருக்கு, நிரந்தரமான பிரீத்தி. எல்லாம் ஞானம் தான், ஞானத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் இவங்கெல்லாம். இது சுவாமியினுடைய திருவள்ளுவர், ஒவ்வொரு வார்த்தை வார்த்தைகள் தான் வேற வேற, ஆனா ஸ்டேஜ் தான் மாறி மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜ் நிலை மாறுறதுனால அந்த பதமும் மாறுது, சொல்லும் மாறிடுது. அதனால பந்தம் பாசம் வாத்சல்யம் பிரீத்தி காதல் எத்தனை சொல்றோம் வசியா, இவங்க அத்தனையும் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் நிலை மாத்திரம் வேற. நிலை மாற மாற அந்த வெற்றியும் மாறிடும். குழந்தைகிட்ட வாத்சல்யம், அந்த இடத்த ஒரு பந்தம் பாசம் கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சு விட்டுறது, கால் கட்டு கால் கட்டுன்னு சொல்றது வந்து கட்டு கட்டப்படுறது. அதே மாதிரி அப்பா அம்மாட்ட ஒரு பிரீதி இருக்கு, ஆச்சாரியர்கிட்ட ஒரு பயப்பிரீதி பயபக்தி, பெருமாள் பக்தி, அதனால பக்தி சத்தம் சொன்னதுனால இந்த உபாசனங்களுக்கு பக்தின் பேரு. அதுலயும் சுவாரஸ்யம், பக்தின்னா நிறைய பிரீதின்னு சொன்னோம். பிரீதின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பெருமாள் கிட்ட நம்ம உபாசனம் பண்ணச்ச கடனே தலையெடுத்தேன்னு உபாசனம் பண்ணக்கூடாது. அத்தியந்தம் பிரீதி இருக்குது பகவான் கிட்ட, பிரீதி இருக்கிறதுனால எனக்கு அவனை வந்து உபாசிக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி அவனை அடையறதுல வெறும் உத்கண்டமான வெறி, பெருமாளையே அடையணும் அந்த மாதிரி ஒரு பிரீதி இருக்கு இல்லையா, ஆசையோடு பண்ணணும்னு அர்த்தம். அதனாலதான் பெருமாள் சொல்ற, பிரியோகி ஞானினோ அத்தியம் அகம் சத்தமம பிரியா. என்ன பாரு அர்ஜுனா, நான் வந்து இந்த ஞானிகள் இருக்காளே இவாளுக்கெல்லாம் அத்தியஸ்த பிரியமா நான் இருக்கேன், அவள்லாம் எனக்கு பிரியமா இருக்கான். சாரஸ்யம்தான், அதாவது பக்தன் எப்படி இருக்கான் தெரியுமா, உசுர விடுவான் நமக்கோசரம் எனக்கோசரம் அப்படின்ற பெருமாள். நான் அவங்ககிட்ட பிரியமா, நான் கம்மியா தான் இருக்கேன், அவங்ககிட்ட எனக்கு குறைஞ்ச பிரீதிதான். ஆனா அவன் எப்படி தெரியுமா இருக்கான், அத்தியந்த பிரியமா என்னை பார்க்கிறானே இந்த இது உபாசகன், உபாசகன் என்ன அப்படி பாக்கிறானே. அதனால உதாரா சர்வையேவே ஞானிக்கும் ஆத்மேக மேனப்பம், இவள்லாம் உதாரன். ஸ்ருதி சொல்றது என்னது, வதான்யன், வதான்யன் பெரும் வள்ளல் அப்படின்னு சொல்றது வாஸ்தவம் தான். என்ன பெரும் வள்ளல் சொல்றதே, நானா பெரும் வள்ளல், நான் வள்ளல் இல்லை இருக்கானே, இவன் தான் அப்படி ஒரு உதாரசீரனா இருக்கான் இந்த ஞானி. ஏன்னா எனக்கோசரம் தன்னுடைய எல்லாத்தையும் தந்துன்னு பார்க்காம எந்தையும் அதை சமர்ப்பிச்சுட்டானே, தன்னையே சமர்ப்பிச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னுக்கிறானே. அகம் மத்ரக்ஷண பரகா மத்ரக்ஷண பலன் ததா நமம ஷீபத்தேரேதி ஆத்மானம் நிஷபேற்றுதா. மத்ரக்ஷண பரமோ மத் பலமோ எதுவும் என்னுடையது இல்லை, நமம எல்லாம் யாருக்கு, அவந்துதான் அத்தனையும் ஸ்ரீபதேரேவ இராட்சியோடு கூறின பெருமாளுக்குதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கானே. உதாரா சர்வ ஏதேத்து, இப்படி இருக்கிறதுனால இவன் அல்லவோ உதாரன், உதாரா சர்வ ஏதேத்து ஞானிக்கு ஆத்மீக நேமகம், இவா தான் ஞானிகள், இவாள் தான் வந்து உதாராள், நான் ஒண்ணுமே உதாரன் இல்லை, நான் பிரியமா இல்லை, அப்படி பக்தி அவன் பண்றான். அதனால இந்த பக்தியை பத்தி சொல்றதுன்றது மூணாவது அத்தியாயத்துல பிரம்ம வித்தியெல்லாம் பத்தி விசாரம் பண்றது. ஆகவே மூணாவது அத்தியாயத்துல மூணாவது பாதம் பக்தி அப்படின்னு சொல்ற, நாலாவது பாதத்துல அங்காணிச்ச, அங்காணிச்ச அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அங்கங்கள், அங்கன்னு என்ன, இந்த பிரம்ம வித்தியக்கு நம்ம கர்மாக்கள் அனுஷ்டிக்கிற மொழியோ அக்னிஹோத்திரம் பண்ணோம், பல பலம் இல்லாம பலத்தை எதிர்பார்க்காம அக்னிஹோத்திரம் நிச்சயப்படி பண்ணணும், அந்த மாதிரியாக யாகங்கள் பண்றது, அதே மாதிரி சமத மாதிரி இந்திரியங்கள்லாம் அடக்கி ஆள்றது, அதே மாதிரி பாண்டித்தன்யிய பாலிய சிஸ்டாசி அரவணிக்கு நமக்கு படிப்பு வந்துடும், படிப்பு வந்துட்டு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கிருதாரண்யர் சொல்றது. பாண்டித்தன்யிய பாலிய சிஸ்டாசி, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், குழந்தை ஒரு அழகா இருக்குது குழந்தை, அந்த குழந்தைக்கு திமிழ் இருக்குமா நான் அழகுன்னு தெரியுமா, அது குழந்தைக்கு அது பாட்டுக்கு விளையாடிதான் இருக்கிறதுக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவும் மமதா அகங்காரம் எதுவும் இல்லாம குழந்தை பாவம் எப்படி இருக்கு. அந்த மாதிரி நாமளும் தம்பம் அசூய கோபம் தாபம் ஆசை மமதா அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும், அது மாதிரி அடக்கிக்கணும், இந்திரியங்கள்லாம் அடக்கிண்டு இவன் யார், இடபரதர் உபாத்தியானவர் கேட்டிருக்கோம், அந்த இடபரதர் உபாத்தியானவர் என்னாச்சு, அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், அவருக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியறது, ஐயோ பாவம் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியலையானுட்டு அண்ணாதவர்களுக்கெல்லாம் கோபம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு வரும், அம்மாவோ இது வந்து ஏதாவது மாட்டுக்காரன்னு நொண்டி மாட்டுக்கிட்டுதான் ஆசை அதிகம் அப்படின்னு வா, நொண்டி மாட்டுக்கிட்டு தான் ஆசை, ஏன் அப்படின்னாக்கா எல்லா மாதிரும் போதிச்சுருவாங்க, நொண்டி மாடு மாதிரி கஷ்டப்படுறது அதுக்கு ஆசை ஆசையா சாதம் போடுவோம், வெக்கல் போடுவான் தீனி போடுவான். அந்த மாதிரி தாயா இந்த மாதிரி ஒன்றும் தெரியாம இருக்கு, அவர் யோகின்னு வா யாரும் புரிஞ்சுக்கல, பயிற்சிக்காரன்னு நினைச்சிருந்தா அப்பா அம்மா போன உடனே அண்ணா தம்பிகள்லாம் துரத்தி வச்சுக்கா, இவர் எங்கேயோ போவே எங்கேயோ இருக்கே சாப்பிட்டு இருப்பார், இவர் ஒன்றும் தெரியல, லோகமே சலனம் இல்லாம இருக்க. அந்த சமயத்துல ஒரு ராஜா, அந்த ராஜா நீராட்டத்துக்கு வரான், அவன் என்ன சொல்லுவான் நீர் விளையாட்டு வரச்ச அந்த பல்லக்கு தூக்குறவன் ஒருத்தம் குறைஞ்சு போயிட்டான், அப்படி இருக்கச்ச இவர் நல்லா சாப்பிட்டுட்டு கொடுத்து போயிருக்கார், இந்த ஜடபரத வந்துடுறா, இவர் லோக பிரஜையே இல்லாம நடந்து வர தூக்கி வர கொஞ்சம் தூக்கினாரு, தூக்கி அந்த பல்லக்க தூக்கி நடிச்சு ஒரே நடையில போனோம். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் உற்சவம் நடக்கிறது, சீவாதாங்கிகளை பார்க்கணும். அவ கோடிக்காரன அவ கால் ஒரே மாதிரி அடக்க போடும், கொஞ்சம் மாத்தி போட்டாலும் கால் இடிப்படி கீழே வந்துருவா, ஒரே மாதிரி அழகு போடுவா. அந்த மாதிரி பல்லக்கு தூக்கணும், அப்படி போட்டாதான் மேல உட்காண்டவன் சுகமா உட்காண்டிருப்போம். இவரோ லோக பிரஜையே இல்லாம நடந்து போறாரு. அந்த சமயத்துல இவன் இந்த ராஜாவையும் நான் வாழ இது மாதிரி தான் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அப்ப போட்டு இவ சொல்றான், நாங்க ஒழுங்காதான் பொருள், புதுசா வந்தால் தான் பண்றோம், ஏய் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். இவர் லோக பிரஜையே தான் நடந்து பண்ணிட்டு இருக்காரு. கடைசியை நம்ம அடிச்சுடுறோம். அடிச்சுட்ட உடனே இந்த ஜடபரதன் சொல்ற, ராஜா நீ என்னையா அடிச்ச, என்ன ஒன்னாலும் அடிக்க முடியாது, என் உடம்பு அடிச்சிருக்க, என்ன ஒன்னாலும் அடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குற. ராஜா மகாஞானி, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவன் குச்சிட்டான், வந்திருக்கிறவ மகா யோகி அப்படின்னு அவன் காலையில வந்துடுறான். அவன் என்ன, இதுதான் ஒரு யோகிக்கு அடையாளம், அவனை பார்த்தா யோகின்னு தெரியாது. சுவாமி நம்மாழ்வார் சாய்க்கிறார், வார்கடா வந்தன் அருவி வடசிறுவேன் கடத்தந்தை பேர் பல சொல்லி பிறற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர்பலகு கொம்புகாதம் உலோகர் திரிக்க நின்றாடி ஆர்வம் தருகின் புனைத்தர் அமரர் தொழப்படுவாரே. பித்தர் என்றே பிறர் கூற, இவன் கோயந்தா கோயந்தா கோயந்தான் கத்துவா, பைத்தியம் பிடிச்ச மாதிரிதான் இருப்பான். ஆனால் யோகன்லாம் பாக்குறவன்லாம் இவன பித்தம் பைத்தியம் அப்படின்னா சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஆனா இவன் பித்தனா இல்லையான்றது அவளுக்கு தெரியும், நித்தசூரிகளுக்கு தெரியும், முக்தாருக்கு தெரியும், சர்வேஸ்வரனுக்கு தெரியும். அதனால அமரர் தொழப்படுவாரு அப்படிங்கிற நம்மாழ்வார் அந்த மாதிரி இருப்பார். இதுதான் அந்த அங்கங்கள், குழந்தைகள் மாதிரி இருக்கணும், சாதமாதிரி சாதன சம்பத்தோட இருக்கணும், இந்திரியங்களை அடக்கின்னு இருக்கணும், எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையோட இருக்கணும், லோக சிந்தனைக்கு அவசரம் ஆகாரம் நாகாரம் சிந்தகே பிராஜ்யம், ஆகாரத்தை பத்தி நினைக்கவே கூடாது. ஆகா ஆரோக்கிய மனுஷியான ஜென்மனா பஞ்சாயத்து சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல அவங்க எசின் அத்புத சுலோகங்கள் எல்லாம் உதாரிக்கிறார். அதனால அந்த சிந்தனை எல்லாம் இல்லாம சரீர பாட்டுக்கோசனம் அலையாம பிரம்மத்தையே சிந்தனை பண்றதற்கு இல்லையா, அதுக்கு இந்த அங்கங்கள் எல்லாம் முக்கியம். இவைகள் எல்லாம் அழகா உதாரிக்கிறார் இங்க சுவாமி. இப்படி மூணாவது அத்தியாயத்துக்கு அர்த்தம், ஜீவனுக்கு தோஷம், பரமாத்மாவுக்கு தோஷமின்மை, அதே மாதிரி பக்தி உபாசனம், அதுக்கப்புறம் அவைகளது அங்கங்கள், இது மூணாவது அத்தியாயத்துல. நாலாவது அத்தியாயத்துல என்ன சொல்றார், அத உபாசாரோக, உபாசனம் அந்த உபாசனம் உபாசனம்னா ரொம்ப வசதியானது, அதனுடைய அங்குரம், அங்குரம்னாக்கா என்ன அர்த்தம், ரோகம்னா அங்குரம்னு அர்த்தம், உபாசாரோக உபாசனத்தினுடைய முளையிடுறது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். எப்ப ஆரம்பிச்சு தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் அடக்கி மனசுல பெருமாட்டையே வைத்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் உபாசனத்தை. அந்த ஆரம்பிக்கிற சமயத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, இந்த லோக சிந்தனை வராது. லோக சிந்தனை வராம எப்பொழுதும் பகவத் சிந்தனை வரும். அதனால அதுக்கு பிரபாவம் என்ன தெரியுமா, இந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்மாவானது விடுபடும். அதே சொல்லிடுறேன், இப்ப கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் சொல்லிருக்கணும் என்னவோ, இந்த முக்கால் மணி நேரத்துல எனக்கு பத்து ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியாது, என்ன வாசல போயிட்டு இருக்கா அவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, அதுல ஆனா எனக்கு என்ன பண்றதுக்கா எனக்கு தெரியாது, நிஜமா தெரியல, நான் அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் என் குழந்தைகளை பத்தி எனக்கு ஞாபகம் வரல, இப்ப போறதெல்லாம் ஒரு வாசிக்கு தேவை, பாத்துக்கோங்க ஒரு அதிகரண சாராலும் கிரந்தம், அந்த கிரந்தத்தை வாசிக்கிட்டு உங்களோட சேர்ந்து நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு பாடம் சொல்றதா அனுப்பிக்க வேண்டாம், உங்களோட சேர்ந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க அத்தனை பேரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சின்றவா, தெரிஞ்சின்றவாருக்கும் உங்களுக்கு சிந்தனை தான் நான் பண்றேன். அப்படி சிந்தனை பண்ற சமயத்திலேயே நமக்கு மனசு ஆனந்தமா, எந்த லோக சிந்தனையும் இல்லாம இருக்கே, வசுதாக பிரம்மத்தையே நினைக்க ஆரம்பிச்சு தியானிக்க ஆரம்பிச்சு உபாசனத்தை பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் வரும், எப்பேற்பட்ட ஆனந்தம் வரும், அவன் கண்ணை மூடிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ள பெருமாளோட அவன் சிரிப்பான். அந்த யோகி, அந்த யோகி சிரிக்கிறத நாம பார்க்கணும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்படி பண்ணச்சு என்ன பலன் வரும் தெரியுமா, உத்தர பூர்வ பாபங்கள், அதாவது இப்ப நாம வந்து உபாசனை ஆரம்பிச்சுட்டோம், உபாசனை ஆரம்பிச்ச உடனே அதை ஆரம்பிக்க நடக்க நடக்க முன்னாடி பண்ண பாபங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். பிராரப்த கர்மா தவிர்த்து சஞ்சித கர்மான்னு அழகியா இருக்கும் மொட்டை மொட்டையா, அவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அதே மாதிரி புத்திக்கு தெரியாம, புத்திக்கு தெரியாம நாம இந்த உத்தர கர்மாக்கள், உத்தர அகங்கள், தோஷங்கள், அதாவது உபாசனத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு இருப்போம், ஏதாவது கொடுப்பா, எதையாவது சாப்பிடுவோம், சாப்பிடுத்தே யாரையாவது லட்சியப்படுத்திட்டாக்க, யாருக்கியா தவறா வந்தோம், அது தெரியாது நமக்கு, தெரியாமலே சொல்றதும் தப்பு பண்ணிடுவோம். அப்படி பண்ணினோம்னாக்க அந்த சமயத்துல என்ன வரும் தெரியுமா, அவையெல்லாம் ஒட்டாது, ஒட்டாது. அதுக்கு உதாரணம் ஏதாவது குக்கர பலாசா, பலாசா ஆபோன திருஷ்யந்தே, பலாசா மரவனுக்கு அதோட இலையில ஜலத்தை கொடுனா உருண்டு ஓடி போயிடும். நம்ம வாழை இலையில கூட பார்க்கலாம், ஜலத்தை கொடுனா உருண்டு உருண்டு ஓடி போயிடுவா, நிக்காது. நாம கையால சேர்த்தாதான் அங்கங்க படும், இல்லாத போனா அது உருண்டு ஓடி போயிடும் இல்லையா. அந்த மாதிரியாக இவங்கிட்ட பாபங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னுட்டு உபநிஷத்தை இங்க காமிச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி இவன்கிட்ட பூர்வம் உபாசனத்துக்கு முன்னாடி பண்ண பாபங்கள் கழிஞ்சு போயிடும், உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்படக்கூடிய பிராமாதிகமான, பிராமாதிகம்னாக்கா அஜ்ஞானத்தினால பண்ணப்படுறது, அஜ்ஞானத்தினால பண்ணப்படுற கர்மாக்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் வந்து ஒட்டாது. சரி, தெரிஞ்சே பண்ணிட்டோம்னு என்ன பண்றது அப்படின்னாக்கா அதுக்கு லகுர் தண்டக ராஜபுத்திராபராதவத் அப்படின்ற சுவாமி, ஒரு ராஜபுத்திரன் தப்பு பண்ணானாக்கா அவனை வெட்டிட மாட்டா, தவிர்த்து வெட்டிட மாட்டா, ஏதோ லகுவாக சிக்ஷை பண்ணுவா இல்லையா, லகுவான சிக்ஷை பண்ணுவா, லகுவான சிக்ஷை பண்ணுவா. அந்த மாதிரியாக இவனுக்கு வந்து பிராயசித்தம் மீது தங்கிடும். இப்படி இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் நேற்று சொல்லிச்சு சொல்லிட்டு இருந்த பாருங்கோ, சுப்ராப்தே சாதனம் சேர்ந்து அதுல இந்த உபாசனம் பண்றதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, பரமாத்மா உபாசனம்ன்றது நாம பண்ண பாபங்கள் கழியறதுக்கோசரம் பிராயசித்தம். சாராளி சாகி போறார் நாலாவது அத்தியாயத்துல, பிராயசித்த சமயன திக பர பஜனம் சோதிதம் கர்மசாந்தி. ஒரு கர்மா நம்ம பண்ண தப்புக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணினோம்னாக்கா அந்த கர்மாவுக்கு சாந்தமாகிடும். அது மாதிரிதான் நாம பண்ண பூர்வ பாபம், பூர்வ ஜென்மாக்கள் எல்லாம் என்னென்ன பாபங்கள்லாம் பண்ணினமோ அவைகள்லாம் கழியணும், அந்த கர்மாக்கள்லாம் போகணும், தொலையணும் அப்படின்னாக்க பிராயசித்தம் மாதிரி உபாசனம் பண்ணுங்கோ. உபாசனம் பண்ணா அது தானா போயிடும். போயிடுச்சுனாக்க யுத்தோபாயனான பகவான் என்ன பண்ணுவான்னாக்க நமக்கு மோட்சத்தை அனுகிரகிச்சுடுவான். அத பின்னாடி சொல்ல போற. அதனால உபாசாரோக பிரபாவ அப்படின்னுட்டு முதல் பாதத்துக்கு அர்த்தம் ஆவர்த்தி பாதத்துக்கு, அடுத்த பாதத்துக்கு உத்கரமன், உத்கரமன் என்ன அர்த்தம், கிளம்புதல். இந்த உடம்ப விட்டுட்டு இவன் கிளம்புறான், கிளம்பிச்சே எப்படி கிளம்புவான், நீ சொன்ன பாருங்க, இந்திரியங்கள் முக்கிய பிராணன், இந்திரியங்கள் இவைகளோட சூக்ஷ்ம பூதம் பூத சூக்மங்கள் இவைகளோட சேர்ந்து இவன் கிளம்புறான். இப்படி இவன் கிளம்புறானோ அந்த கிளம்புறதை பத்தி ரெண்டாவது பாதத்துல உத்கிராந்தி பாதம் தேவை, அங்க சொல்லப்பட்ட கதம் தான் உத்கிராந்தி பாதம். இவன் வந்து இந்திரியங்கள் எல்லாம் எப்படி ஓடுறான், இந்திரியங்கள் எப்படி போறது, பூதங்களை எப்படி ஓடுறான், எது கிரமம் எப்படி, உங்களெல்லாம் அந்த ஆராதனை பண்ற வாழ்க்கை தெரிஞ்சிருப்போம், பூத சுத்தி பண்ணுவோம், ஆராதனை பண்ணிச்சு பூத சுத்தி பண்ணிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல ஆரம்பிக்கவே ஓம் லாம் நம பர சர்வாத்மனை நமஹா அப்படின்றோம், பராய சர்வாத்மனை நமஹா. அப்ப சொல்லச்சு பிரதிதின் கந்ததன் மாத்திரே விழாப்பயாமி, கந்ததன் மாத்திரம் அப்சு விழாப்பயாமி, ஓம் வாம் நிவர்த்தியாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல்ல பிரதிவி, அந்த பிரதிவிய கந்ததன் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது கந்ததன் மாத்திரம், அதில் சேர்த்துடுறோம், அந்த கந்ததன் மாத்திரத்தை ஜலத்துல சேர்க்கிறோம். ரெண்டாவது வாம் நிவர்த்தியாத்மனே நமஹான் சொல்லிச்சு கந்ததன் அந்த ஜலத்தை ரசதன் மாத்திரத்துல, ரசதன் மாத்திரத்தை சேர்த்துல ஓம் ராம் நமஸ்பராய வந்து விஸ்வாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து தேஜஸ் இதுல சொல்றோம். என்ன மாத்திரம் அது ரூபகன் மாத்திரத்துல, ரூபகன் மாத்திரத்தை வாயுவில் இப்படி சொல்லிட்டு போறோம். இந்த கிரமம் இவெல்லாம் எப்படி போறது நேர கடைசியில பரமாத்மன் ஏகி பாவயாமி அப்படின்னு சொல்ல போறோம். இது உத்கரம், உத்கிராந்தி எப்படி கலந்துறதுங்கிறது அதை சொல்றது ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல சரணி, சரணின்னா வழி மார்க்கம், அர்ச்சிராஜ மார்க்கம். எந்த அர்ச்சிராஜ மார்க்கம் எப்படின்றது, அர்ச்சிர் கஸ்ரோத பக்ஷ சித உதகயனம் வஸ்துரோ மாதவிஸ்வான்ட்டு 12 பேர் ஆதிவாகிகால், அந்த ஆதிவாகிகால பத்தி விவரிக்கிறது மூணாவது பாதம். கடைசியில நாலாவது பாதத்துல பலானி, பலன் சொல்லலாம், பலானி என்ன, அங்க இருக்கிற பலன் இருக்கே அது எண்ணிக்கையே அற்றது. பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய வித்யாத்மஸ்வரூபம், பகவானுடைய திவ்யம்ன்ற விக்கிரகம், பகவானுக்கு அதீனமான நாமம், நாமம் நம்ம சக தீர்த்தாளா இருக்கக்கூடிய அங்கிற நித்தசூரிகள், முக்தார், இவன் அத்தனை பேரோட சேர்ந்துண்டு எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிப்பான். அதனால இவைகள் அனைத்தையும் நிச்சயமே அது பண்றதுனால அங்க போய் அனுபவிக்கிறதுனால அந்த பலன்கள் முழுக்க இந்த நாலாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல சிந்திக்கப்படுறது, விசாரிக்கப்படுறது அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த நாலாவது அத்தியாயத்துல முதல் பாதம் உபாசனத்தினுடைய அங்குரம் உற்பத்தி, அதே மாதிரி அதனுடைய பிரபாவம் உத்தரப்பூர்வ பாபங்களுடைய அழிவு, அதே மாதிரி ஒட்டுதல் இல்லாமல் இதை சொல்றது, அதே மாதிரியாக உத்ராந்தி இந்த உடம்புலிருந்து கிளம்புதல், மூணாவது மார்க்கம் போற மார்க்கம் அச்சிராதி மார்க்கம் அது சொல்றது, நாலாவது பலன்கள் இந்த பிரம்ம பிராப்தி வந்த உடனே அங்கங்க மோட்சத்துல என்னென்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னு. இப்படி நாலு அத்தியாயத்துல சமன்மய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், அதே மாதிரி சாதனா அத்தியாயம், பலாத்தியாயம், இந்த நாலு அத்தியாயங்கள்லயும் நாலு இன்று நாலு பதினாறு பாதங்கள்ல என்னென்ன விசாரிக்கப்படுறதுன்னு இந்த அதிகாரத்தை சாதிக்க முடிச்சேத்தூடாதிசதிசதசுஸ்பஷ்டஜீவாதிவாசாத்மத்தியாதிபேரக்ஷதிரஹிதஹதிஹி காரியதாப்ரேந்திரியாதேஹ தோஷாதோஷௌத்ருதீயே பவபதிதயோஹ பக்திரங்காணி சாதோபாசாரோஹ ப்ரபாவோத்க்ரம சரணிபலானி அந்திமே சிந்திதானி கவிதாக்கிருதிம்மாய கல்யாண குணகாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.